கலைந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது, யாருக்காக வடிவில் வந்தது, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது, யாருக்காக மலரைத்தானே நான் பறித்தது, கை உள்ளின் மீது ஏன் விழுந்தது. உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது. காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலையமைப்பது. யாருக்காக எங்கிருந்து சொந்தம் வந்தது, நஞ்சு வந்தது, எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது. அங்கிருந்து ஆட்டுகின்றவள் இனம் ஆடுகின்ற நாடகம் இரு.